ശ്രീമാനാഥായ കവിതാചേതരി വേദാന്താചാര്യോമേ സന്നിധത്താം അസ്തു ദുർബ്രായണ ആകാശാധികരണം ഇവിടെ മുടിഞ്ഞത്. ഇപ്പോ പ്രാണാധികരണം ആരംഭിച്ചത് ആകാശാധികരണത്തിലെ ആകാശ ശബ്ദം ഇരിക്കെ അത് രൂപിയ ത്യാഗം പണി ഗൗണാർത്ഥത്തെ ചൊല്ലണം, അത് ലോകത്തുക്ക് കാരണമാകെ ഇരിക്ക മാറ്റാതെ അപ്പിട്ട് സ്ഥാപിച്ചു കൊടുത്ത ഉടനെ പൂർവപക്ഷെ ആക്ഷേപിക്കണം. ആകാശത്തിന് വേണ്ടാം അപ്പൊ ചൊല്ല വേണ്ടാം. പ്രാണശബ്ദത്തിന് சொன்ன என்ன தப்பு? ஏன் அப்படின்னா இந்த பிராணசப்தத்துக்கு ரூடிக தியாகம் பண்ண முடியாது. லோகத்துல நாம எல்லாம் பிராணாதீன வசதியா தான் இருக்கும். பிராணம் இருந்தாதான் நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியாது. பிராணம் போயிடுச்சுன்னா நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியல. அதாவது சாதாரணமா அவன் ஓடி வரான், ஓடி வந்தாலும் மூச்சு இறைக்கிறது, அந்த சமயத்துல அவனால எந்த காரியமும் பண்ண முடியறது இல்லை. இதை லோகத்துல பாத்தம் இருக்கும். அது மாதிரி பிராணம் ஒரு ஓடி வர்றது ஆக்டிவா இருக்கான், ஆக்டிவா இருக்கான், ஆக்டிவா இருந்தா கூட ரொம்ப சுத்திருக்கணும்னு இருந்தா கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணி மூச்சு அரைச்சதுன்னாக்கா அப்படியே உட்காந்துடுறோம். அதனால பிராணன்றது எவ்வளவு முக்கியம். அதனால பிராணாதீன விற்பின்றது லோகத்துல கஷ்டமா இருக்கு. ஆகாசத்தவனாக பிரத்யட்சமா நேர பார்க்க முடியறது இல்ல, ஆகாசம் நேர பார்க்கப்படுறது இல்லை. ஆனா இந்த பிராணன் இருக்கோல்லையோ அதை நேர பார்த்துட்டு இருக்குமே, எல்லாருமே பிராணனுக்கு அதீனமா தான் நாம எல்லாம் பிரவர்த்திச்சு இருக்கோம். பிராணன் இல்லாம எந்த காரியமும் பண்ண முடியறதில்லை. ஆகிறனால இங்க பிராணனே ஜெயித்தாலும் திருட்டு போலாமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்றான். அவன் இங்க சாந்தோஷம் நடத்திலேயே வாக்கியம் இருக்கு. இந்த ஆகாச வாக்கியம் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த ஆரம்பிக்கிறது உஷப்தர்னா அவர் வந்து என்ன பண்ண வர வந்து இங்க வந்து பாக்குற பாத்துட்டு ஒருத்தர் பிரஸ்தோதான் பேர், அதாவது சமகானம் பண்றவா யாகத்துல, யாகத்துல சமகானம் பண்றவர் அவர் பண்ணச்சு அவருக்கு பிரஸ்தோதா உத்ஜாத்தா பிரஸ்தோதா பிரதிஹர்த்தா அப்படின்னா உத்ஜாத்த கணத்துல இருப்பா, அதாவது சோமயாகத்தில் கணம் கோத்திருகணம் உத்ஜாத்திருகணம் அப்படின்னா இருப்பா. ஒவ்வொரு கணத்திலயும் நாலு நாலு பேர் இருப்பா. அப்படி நாலு நான்கு பதினாறு பேர் ரசித்துகள் எதவான சேர்த்து பதினேழு பேர் அப்படின்றோம். இப்போ இந்த அதுல பிரஸ்தோதான் ஒத்த அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்கார் சமதானம் பண்ணிச்சு. இந்த ரிஷி வந்து கேட்கிறார், ஏ பிரஸ்தோதரே எந்த தேவத்தையானது இந்த பிரஸ்தாவம் நீங்க பண்றீங்களே, பிரஸ்தாவன்றது சாமம் அஞ்சு விதம் ஒரு சாமா அப்படின்னு ராக மாதிரி வச்சுக்கோங்களேன், சாம வேத வேத சாமவேதத்தில் நிறைய சாமங்கள் இருக்கு. சாமம் நாட்ட ஒரு சங்கீத சாஸ்திரத்துல எத்தனை ராகங்கள் இருக்கும், அந்த மாதிரி உத்கீத சாம அந்த மாதிரி ரைவத்தம் சாமா வரவந்தியம் சாமா இந்த மாதிரி பிரகத்ரவந்தனம் சாமான்லாம் நிறைய சாமாக்கள் இருக்கு. இந்த சாமங்கள்ல பிரஸ்தாவம்னு ஒரு பாகம் இருக்கு. அந்த ரிஷி கேக்குற நீர் பண்ற பிரஸ்தாவ சாமாவை சொல்லுங்கயோ அந்த பிரஸ்தாவத்துல எந்த தேவத்தை சேர்ந்திருக்கிறோ அது சொல்லும் அப்படின்னுட்டு கேக்குறார். ஆரம்பிச்சு யார் அந்த தெய்வம் அப்படின்னுட்டு சொல்றா பிராண இதுகோவாச்சே பிராணன் தான் அந்த தேவத்தை, அந்த பிரஸ்தாவத்தை சேர்ந்திருக்கிறது தேவதை பிராணன் தான். சர்வாணியமா இமானி பூதானி பிராணமேவ அதிசம் விசந்தி, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய புதன்கள் பிராணிகள் எல்லாம் பிராணனையே அடைகின்றன, லயிக்கின்றன, பிரளயத்தை பிராணன் கிட்டையே போய் அடைகின்றன. அது மட்டுமா பிராணம் அபியுத்திசதே பிராணம் கிட்ட என்ன வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது என்ன அர்த்தம், படைக்கப்படுகிறது அர்த்தம், அதனால சிருஷ்டிக்கப்படுறது. இப்படி அந்த சைஷா தேவதா பிரஸ்தாவும் அன்வாயத்தா, சைஷா தேவதா பிரஸ்தாவும் அன்வாயத்தா, பிரஸ்தாவம் அன்வாயத்தாள் பிரஸ்தாவ தேவதை பிரஸ்தாவத்தை அனுசரிச்சு போறது அனுவர்த்திக்கிற தேவத்தை எது அப்படின்னா இந்த பிராணன் தான் அப்படின்னுட்டு சொல்லிட்டே இருக்க. இந்த மாதிரி இத நீ கணக்கு தெரிஞ்சுக்கலன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் தடையெல்லாம் வெடிச்சு விடும் அப்படின்னு உஷஸ்தர் சொல்ற. அப்படியே உஷஸ்தின்னு ஒரு மகர்ஷி, அவர் பிரம்ம வித்யானிஷ்டர், அவர் சொல்ற இந்த வார்த்தை வாக்கியத்தை அப்படின்னு இருக்கு. இது என்னாச்சு, பிராணன் கிட்டயே லயம், பிராணன் கிட்ட இருந்தே உண்டாகிறது, பிராணம் கிட்டயே லயிச்சு பிராணன் கிட்ட இருந்தே இதெல்லாம் படைக்கப்படுகின்றன சொன்னதுனால இந்த எல்லாம் பிராணாதீனமா தான் இருக்கு. பிராணாதீனமா இருக்கிறதுனால எல்லாம் இந்த பிராண சப்தத்தினால் சொல்லப்பட்டது முக்ஷ பிராணம் தான் சொல்ற மாதிரி பரமாத்மான்னு சொல்ல முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிறார். பூர்வபக்ஷ இதுல அதிகாரம் என்ன, அதாவது போன அதிகாரத்தையே சொல்லி அடுத்து ஆகாச சப்தத்து மாதிரியே பிராண சப்தமும் ரூடி தியாகம் பண்ணி கவுனார்த்தம் தான் கொண்டு வரணும் அல்லது யோகார்த்தம் கொண்டு வரணும் போன அதிகாரத்திலே சொல்லிவிட்டு திரும்ப இப்ப சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன, ஏற்கனவே ஆயிட்டு கொஞ்சம் ஆன சொல்லப்பட்ட விஷயத்தை விட்டுட்டு திரும்ப இது அதே அதே விஷயம் தானே, அதனாலேயே கதார்த்தம் ஆயிடுறது திரும்பவும் இதுக்கு ஒரு அதிகம் ஆரம்பிக்க வேண்டுமா. இன்னைக்கு இவன் என்ன பண்றான்னாக்கா, நம்ம ஏற்கனவே அவதாரியில 16வது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொன்னோம், சாதர்த்தியே அனந்தரத்தேபி அதிகரண விதா நாற்பசாரை பிரகல்பியா சுவாமி கேட்கிறேன். இந்த ஒரு சூத்திரம் அது, அந்த சூத்திரம் முன்னாடி அதிகரணத்தோடைய சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அது மட்டும் இல்லாம அடுத்த அதிகரணத்துல சேராது. அப்படி இருக்க அல்பசாரங்கள் அல்பமான சமாதானங்கள் சொல்லி தனி அதிகரணம் கற்பிக்கிறது, அல்லது இந்த சூத்திரத்தையும் முதல் சூத்திரத்தை முதல் அதிகரணத்துல போடுறது அடுத்த அதிகரணத்துல சேர்த்து விடுறது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னாக்கா அது நியாயவாதிகள் அங்கீகரிக்க மாட்டார். எந்த இது தேவையோ அதுதான் எடுத்துக்கணும். ஏன்னா உபனிஷத் சாஸ்திரம் அது, இந்த சாஸ்திரத்துல ஒரு நீதி உண்டு, அடவாதம் பண்ணக்கூடாது, அடவாதம் திண்டாவாத மாதிரி பண்ணக்கூடாது, பிடிவாதமா அந்த இது சொல்லக்கூடாது. இப்படிதான் சொல்லுவேன், நான் பிடிச்ச வயலுக்கு மூணு காலம் சொல்லக்கூடாது. அந்த உபனிஷத் கதியோ சூத்திர கதியோ என்ன நியாயானுகுணமா போகணும். அதனாலதான் பாருங்க பூர்வபக்ஷ யுக்திகள்லாம் இருக்க ரொம்ப திருடமா யுக்திகள் போடுவா, பூர்வபக்ஷ ஆட்சேபங்கள்லாம் திருடமா போட்டு அதுக்கு சமாதானம் அற்புதமா சொல்லுவார் சூத்திரக்காரர். அதை வச்சுட்டே பாஷ்யகாராதிகள்லாம் அழகா அழகா அழகா எல்லாத்தையும் வச்சிருப்பான். அப்படி இருக்கிட்டு இந்த மாதிரி போன அதிகரணத்துல ஆகாசல்லிங்கா ஆகாச சித்தமானது பரமாத்மா வாக்கி, அது பூதாகாச வாக்கி இல்லை. ஏன் அப்படின்னாக்கா பரமாத்மா லிங்கங்கள் அடையாளங்கள் அதிகமா அங்க தெரியப்படுறது, அதனால இவைகள்லாம் பூதாகாசமா சொல்லக்கூடாது, முக்கிய அர்த்தத்தை ஒத்துடணும், உபச்சாரமாக அல்லது யோகார்த்தத்தை தான் இங்க ஒத்துக்கணும்னு நாங்க சொல்லிட்டோம். அந்த மாதிரிதான் இங்கேயும் பிராணனுக்கும் சொல்லணும். ஏற்கனவே சொல்லிட்டார் ஆகாசவாதிகள் சங்கதி சொல்லச்ச ஆகாச பிராண சத்தவு அணிதர கத்திக்கவு ரூடி பங்கேன்னு நேயவு அப்படின்னு கழிச்சுட்டாரு. திரும்பவும் இந்த அதிகாரத்தில் தனியா ஒரு அதிகாரம் ஏன் கழிச்சிக்கிறார் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பாஷ்யக்காரரே சொல்றார். இதெல்லாம் காரணம் இல்லாம சூத்திரக்காரர் தனி அதிகாரம் சாய்க்க மாட்டார். அப்படி சொன்னாக்கா சூத்திரக்காரரே நியமித்தை உள்ளங்கனம் பண்ணிடுறார் மீறி விடுறார் அப்படின்னு அர்த்தமாயிடும். அதனால இங்க ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் சொன்னாக்கா ஆகாச விலையை ஏற்கனவே சொன்னதுதான், ஆகாச விலையத்துல நேர பார்க்க முடியறது இல்ல, ஆகாசத்துல இந்த பிரபஞ்சமானது உண்டானது அப்படின்னா நம்ம பார்க்க முடியறது இல்ல. ஆனால் பிராண நேர பார்க்கணுமே, லோகத்துல ஒருத்தன் சுவாசிச்சுட்டு இருந்தாதான் அவன் வந்து இருக்கான்னு தெரியறது, அவனுக்கு சுவாசம் உச்ச பிராணன் அது இருந்தாதான் அவன் லோகத்துல காரியங்களை சொல்லுகிறான். அது எந்த மிருகமா இருந்தாலும் சரி, எந்த மனுஷியாளா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இது முக்கியம். அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே பிராணனை கொண்டே என்ன பிரவர்த்திக்கிறது அப்படின்றதுனால பிராணனே இங்க முக்கிய காரணம். அதுவும் வாக்கியம் சொல்லிடுச்சு, பிராணன் கிட்டயே லைட் அடையிறது, பிராணம் கிட்ட இருந்தே வழிபடுறது, அப்யுத்தே அப்யுத்தே வழிபடுகிறது, அதாவது சிருஷ்டிக்கப்படுகின்றன அப்படின்னு ஸ்பஷ்டமா வாக்கியம் சொல்றது உபநிடத் வாக்கியம். இந்த உபநிடத் வாக்கியம் ஸ்பஷ்டமா சொல்லச்ச அது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அதனால பிராணம் தான் ஜெகத்வா காரணம், அந்த பிராணம் லோகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிராணம் தான், பிரசித்தமான முக்கிய பிராணம் தான். அந்த பிராணனை விட்டுட்டு நீங்க வந்து பிராண சத்தத்துக்கு ரோடி தியாகம் பண்றோம், ரோடி தியாகம் பண்ணி நேர பரமாத்ம வாக்கியார் சொல்லுவோம், அது ஒண்ணும் சர்வ பிராணம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு சமாதானம் சூத்திரகாரர் சொல்றார். அதையே பிராணகான் அதையே லிங்க தரிசன அதே லிங்க அடையாளம் எப்படி ஆகாசத்துல தள்ளிங்க பரமாத்ம அடையாளங்கள்லாம் நிறைய இருக்கு, அவனுடைய லிங்கங்கள்லாம் அங்க இருக்கே நம்ம சொல்ல முடியோ அந்த மாதிரி. அத்தகைய அந்த பரமாத்ம லிங்கங்கள்லாம் அடையாளங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் பிராணகா, பிராணன் கூட பரமாத்ம வாக்கி தான், அங்கேயும் ரூடி பந்தம் தான். நீங்க சொல்ற மாதிரி இது கிடையாது, ரூடியே இதுகுறிப்பெயர்னால பிராணசுத்த வாக்கியம் பிராண முக்கிய பிராணம் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு சொல்றேன். இன்னொன்னு சொல்ற நீயே என்ன கேட்ட நீ இந்த மாதிரி அது அங்கேயே இதுவாச்சு நேர பாக்குறமே அப்படின்னு சொன்னேன், அது கூட வாஸ்து சரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்க இந்த முக்கிய பிராணங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வாக்கியம் ஒண்ணு எடுத்திருக்கா தெரியுவா, அப்பிராணி வஸ்து சொல்பாசா தாவரேசு தசோதிக்கா அப்படின்னு. பிராணம் இல்லாததுல கூட கொஞ்சம் ஈகப்பு, நம்மளே சொல்றோம் கல் வளர்றது, மலைகள்லாம் தேங்கி போறது, மலைகள் வளர்றது, அதே மாதிரி நம்ம தாவரங்கள்லாம் இருக்கு செடி கொடிகள் அவைகள்லாம் கூட ஈகப்பு பிராணம் இருக்கு, அது நம்மள மாதிரி அதிகமாயிருது. அதனாலதான் தெளிவா சொல்லுவா ராத்திரி வேலையில மரத்தடியில படுத்துக்க கூடாது, பகல்ல மரத்தடியில வைக்கலாம். ஏன்னா ராத்திரி வேலையில அது வந்து பிராணவாயு அதை எடுத்துன்றது, நமக்கு தேவையானதை நம்ம கொடுத்துருது, அது அது வெளி நமக்கு அதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடுன்றத வெளியிடுறது, அது உடம்பு கெடுதலும், அதனால கூடாது அப்படின்னு புரியவா சொல்றோம். அதனால இந்த தாவரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, ஆனா அதை நம்ம பாக்குறது இல்லையே, அது பிரத்யட்சமா பாக்குறது இல்லை, சிலாகாஸ்தாதிகள்லாம் நம்ம பாக்குறது இல்லையோ இல்லையோ. ஏன்னா சுவாமி பாஷை வேற சாய்க்கிறார், அதுல கூட சேதன சுரூபமா இருந்தா கூட அவைகள்ல கூட கொஞ்சம் சொல்பமா இருக்கு, அந்த சொல்பமாக அந்த பிராணன் இருக்கலாம் சைதன்யம் இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியறது இல்லை. அதனால அங்கெல்லாம் இந்த பிராணம் பிராணி பிராணன்றதே அங்க நம்ம பார்க்கறது இல்லையே பிரத்யட்சமா, நீ பிரத்யட்சமா இருக்குன்னு சொன்ன அது கிடையவே கிடையாது. அது ஏன்னா கல்லு கட்டை முதலானதான் கூட அந்த பிராணன் இல்ல, அதாவது அனுமன் இருக்கு அழகான சமாதானம் சொல்ற, உடம்புல பிராணன் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும், ஆத்மஸ்வரூபத்துல சொல்ல முடியுமா? ஆத்மஸ்வரூபம் பிராணாயத்துக்கு இல்லையே, உடம்புதான் பிராணாயத்துக்கு, உடம்புல வானாக்கா பிராணன் இருந்தாதான் நமக்கு லோகத்துல பிரவர்த்திக்கலாம். ஆனா ஆத்மா சேதனன் இருக்கானே ஆத்மா, அவங்கிட்ட அது கிடையாது. ஆத்மா அந்த உடம்புல உடம்புல பிராணாயத்தில் இருந்தாலும் ஆத்மஸ்வரூபம் இருக்கே சேதனனுடைய சுரூபம், அது ஞானீகரசம் அகம் அகம் அகம் அகம் நம்ம சொல்றமே அது, அதுக்கு இந்த மாதிரி கிடையாது. பிராணாயத்தை இருந்தது லோகத்துல இல்லை, அதே மாதிரி சிலைகள் கல்லில் போய் பிராணன் இருக்கா, ஆனா லோகத்துல கூட அது இருக்கே கல் இருக்கு, தாவரங்கள் நம்ம நேரம் பாக்குறது இல்லையே, அவைகள்ல பிராணம் இல்லையே, அது மாதிரி சேதன சுரூபத்துல இல்லையே. இப்ப பிராணாயத்தை ஸ்திதின்றது எப்படி சொல்ல முடியுங்கோ, பிராணாயத்தை ஸ்திதின்றது அங்க வரவே வராது. அதனால நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப தவறானது. அதனால இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வ பிராணித்திருத்தம், எல்லா லோகத்தில் இருக்கிற அத்தனைத்துக்குமே பிராணித்திருத்தம் சொல்றது, பிராண கர்த்தத்துவம், இந்த பிராண கர்த்தத்துவம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பரமாத்மாவுக்கு தான் வரும். அதாவது லோகத்துல எல்லாம் இருக்கு, இருக்கிறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா பகவான் இல்லைன்னா அவனால யாராலையும் இருக்க முடியாது. அதனால இதுக்கு சொல்லப்பட்டதா இருக்கு பிராண சத்தத்துல கூட முக்கிய பிராணன்ற அர்த்தத்தை விட்டுருங்க, முக்கிய பிராணன்ற அர்த்தத்தை விட்டுட்டு இங்க சொல்லப்படுறது பிராணனம், பிராண இத்திருப்தம், பிராணிகளை பிராணனம் பண்ணும்படியாக பண்ணுபவன், அவ்வளவுதான் முக்கிய பிராணம் இல்ல, அவனதான் அதுக்கு அடையும். எப்படி ஆகாசத்துக்கு ஆ சமந்தார் காசபே அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி இங்கேயும் அத்தை இப்படிதான் சொல்லணும். எல்லா லோகத்திற்கும் அனைத்து வஸ்துக்களையும் சேதனங்களையும் பிராணனம் பண்ண வைக்கிறான், இருக்க வைக்கிறான்னு அர்த்தம். அது இவனாலதான் முடியும், இதனால பரமாத்மாவனாலதான் முடியும். ஆகவே அவனுக்கு தான் அது வரும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல ஒரே இந்த ஒரு அதிகரணத்துக்கு ஒரே சூத்திரம், ஒரே ஸ்லோகம். இதுக்கு வேண்டிய சங்கதிகள்லாம் போன அதிகரணத்தை சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அதனால ஒரு ஸ்லோகத்தினாலேயே சுவாமி முடிக்கிறார். பாருங்க, பிராணாயத்தம் ஹிதேகாதிக மிக விதிதம் தேன தத்காரணத்துவம் சுத்தித்தம் ஜோடி சத்யாம் சுதிருடமிதி நதது யோமவசாதனியம் தன்னை பிராணஸ்ய காஷ்டாதிஷு மகிமஹதே பூர்வவச்சானுவாதாது ஆகாசோத்தே விவோக்தே பகவதி நிச்சில பிராணனஸ்யாபி திருஷ்டே. பாருங்க, பிராணாயத்தம் ஹி தேகாதிக்கம் இக, இக இந்த லோகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், தேகாதிகம் தேகம் இந்திரியம் இவைகள்லாம் பிராணாயத்தம், பிராணாதீனமா தான் லோகத்துல இருக்கு. தேகத்தினுடைய பிரவர்த்தியோ இந்திரியங்களுடைய பிரவர்த்தியோ பிராணாயத்தம் பிராணாதீனமா தான் இருக்கு. இக விதித்தம் அப்படியா தெரிந்து கொள்ளப்பட்டது. அதனால தற்காரணத்தம் பிராணம்தான் காரணமாக்க உடையதா இருக்கிறது. வெளிப்படுறது சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு சுதியே சொல்லெடுத்தேன். அதனால சுத்தியுக்தம் அது எப்படி அர்த்தம் ஆச்சு, ரூடி சக்தியா பிராணன் சொல்லெடுத்து. அப்ப அந்த பிராணகத்துக்கு என்ன அர்த்தம், பிராணன் முக்கிய பிராணம்னா அர்த்தம் ரூடியினால விடுதலை பெயரால ரூடி ரூடி அர்த்தம் தான் இங்க எடுத்துக்கணும். ரூடி சக்தியா சுதிரட நிதி திருடமா சொல்லப்பட்டிருக்கு, திருடமா ஏன்னா பிராணம் இருந்தாதான் லோகத்துல எல்லா காரியமும் நடக்கும். இது நத்தது யோமவது பாதனியம், பாதனியம் பிரச்சனை பாதனியம் யோம யோமன் ஆகாசம், ஆகாசத்தை நீங்க பாதம் இருக்கீங்க அந்த மாதிரி இங்க சொல்ல முடியாது. என்னது யோகம் வந்து பாதனீயம், நான் பாதனீயம் வச்சுக்கணும், கண்ணாடி போடுங்க, பாதனீயம் பாதிக்கக்கூடாது. எப்படி ஆகாசத்துல நீங்க வந்து முக்கியார்த்தம் ரூபி அர்த்தத்தை விட்டுட்டு யோகார்த்தத்தை சொன்னீங்களோ அந்த மாதிரியாக இங்க சொல்ல முடியாது. அப்படி இன்னொன்று அதுக்கு பதில் சொல்ற பண்ண பிராணாயத்தான் அப்படின்னு சொல்லையே அது தவறு, பிராணம் தான் ஜெயத்தாரணம் தவறு. பிராணத்திய காஷ்டாதி காஷ்டம் கட்டை கல்லு அத மாதிரி சேதன சுரூபம் இவைகள்ல மகிமகதே பிராணனுக்கு இந்த கல்லு தாவரங்கள் ஆத்மஸ்வரூபம் இவைகள்ல பிராணனுக்கு காரியமே இல்லையே, பிராணாத்தீனமான ஸ்துதி இல்லையே, தேகத்தினுடைய பிரவர்த்தி ஒன்றுதான் இருக்கு, பிராணாதீன ஸ்துதி என்றுதான் வேறு கிடையவே கிடையாது. அதனால மகிமஹதே பிராணனுடைய மகிமை, நீ சொல்ற மகிமை அறிவே அது அங்கே போயிருக்கு. எங்கன்னாக்கா இந்த சிலா காஷ்டங்கள் கல்லு தாவரங்கள் அது மாதிரி உடஞ்ச விறகுகள் இதுல தாவரத்திலேயாவது கட்டுப்பட்டு செடி இருக்கு அதுலயாவது பிராணா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா உணர்ந்து போன கட்டை அதுல ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால அந்த இதுல நீ சொல்ற பிராணனம் பிராணாதீன விற்பின்றது சேதன சுரூபத்திலையும் இல்லை, ஒரு கல்லிலையும் இல்லை, காஷ்டத்திலையும் இல்லை. அதனால எப்படி ஏற்றுக்க முடியும். அதுக்கெல்லாம் இன்னொரு ஒரு ஹேத்து இருக்குது, பூர்வ வச்ச அனுவாதம். இங்கேயும் பாருங்கோ சர்வாணிக வாயுமான பூதானி ஆகாசாதீனம், அங்க ஆகாசாதீனத்துல விஷய வாக்கியம், இங்க சர்வாணிக வாயுமான பூதானி பிராணமேவ, ஹவா அப்படின்னு நகா வா கடு இதெல்லாம் போட்டாச்சா, அதெல்லாம் பிரசித்தம் நிர்தேசம். ஏற்கனவே எங்கேயோ சொன்ன விஷயத்தை இங்க திருப்பி சொல்றா அப்படின்னா, அதனால பிரசித்தம் நிர்தேசம் எங்க சொல்லப்பட்டதுன்னா ஏற்கனவே சொன்னேன் பதையவ சுவாமியார் இருக்கிற ஆசி அந்த மாதிரி இடத்துல சொல்லப்பட்டுச்சு. சத்தத்து வாக்கியம் பிரம்மன் ஏற்கனவே ஸ்தாபிச்சுக்கணும், அதனால இங்கேயும் இந்த அர்த்தம் தான் வச்சுக்கணும். ஏன்னா ஹவான்ட்டு பிரசித்தம் நிர்தேசம் பூர்வ வச்சு அனுவாதம் என்னுடைய ஆகாசாதி எப்படி அனுவாதமோ அந்த மாதிரி இங்கேயும் அனுவாதம் தான். அனுவாதம் என்ன அர்த்தம், ஏற்கனவே விசேஷமா சொன்னது இங்க திருப்பி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டதுன்னு அப்ப சத்துன்னு சொல்லிட்டு அத பிராணன் இங்க சொல்றது. அந்த சத்தத்தை வச்சுன்னா பிரதானம் முக்கியம் முக்கியமான அர்த்தம் அது. அதுக்கு அனுகுணமாக பிராண சப்தம் ஆகாசப்தம் ஜெய சப்தம் எல்லாம் போயிடணும் அப்படி சொல்லிட்டு வந்தாக்கா எந்த தோஷமும் கிடையாது. அதனால இங்க சொல்லப்பட்டது ஹவா அனுவாதம் இல்லையா, ஆகாசாதீனத்தையும் அனுவாதத்தை வச்சுதான் நம்ம அடித்தோம், இங்கேயும் அனுவாதம் தான். அதனால ஆகாசோக்கேரிய ஆகாசத்தை எப்படி சொன்னோம், ஆ சமம் காசுட்டே காசி எல்லா இடத்தையும் தானும் பிரகாசிக்கிறான் எல்லாத்தையும் பிரகாசித்து வைக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் தான் அப்ப சொன்னோம். அந்த மாதிரி இங்கேயும் அதேதான், ஆகாசோக்கே இவ ஆகாச ஆகாசோக்கே இவ ஆகாசத்தை எப்படி அர்த்தம் சொன்னமோ காசனம் பிரகாசனம் சொன்னமோ அந்த மாதிரி முக்தேகே பகவதி பகவதி முக்தேகே இங்கேயும் பிராணசத்து இல்லை பகவதின்னு அனுண்ட போனோம் பிராணையே முக்தேகே. ஆகாசத்துவத்துல எப்படி அர்த்தம் சொன்னமோ அந்த மாதிரி பிராணசத்துவத்துக்கும் அர்த்தம் சொல்லணும். அங்க காசனம் பிரகாசனம் சொன்னோம், இங்க பிராணனம் பர்ம பிராணனம் அனைத்தையும் இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது சர்வேஸ்வரனால தான் முடியும். ஒரு சேதனமோ இல்லாத பிராணனம் இங்க எவ்வளவு முடிக்காது ஒன்று இல்லை இருக்க வச்சு உலகத்தை எல்லாத்தையும் ஸ்தாபிக்கிறது இருக்க வச்சு அது பகவானுக்கு ஒன்றுதான் வரும். என்ன வெறும் பிராணனம் சொல்லிட்டோம்னாக்கா பிராணை திருத்தம் காத்து சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா இப்ப கல்லூரில இல்லையே கேட்டுடுவா. அதெல்லாம் சேதனமோ அச்சேதனமோ எல்லாம் இருக்கிறது அவனுடைய அதீனமா தான் இருக்கு. அதனால சர்வ பிராணனம் அப்படின்றது பகவானுக்கு தான் வரும். அதனால அந்த ஆகாசனம் ஆ சுமந்தா காசதே அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பிராணயத்தி எல்லாரையும் பிராணிக்க வைக்கிறான் பிராணம் செய்ய வைக்கிறான் இருக்க வைக்கிறான் ஜீவிக்க வைக்கிறான் பகவதி நிகில பிராணனத்தியாக இருக்கிறது. நிகில பிராணனம் அனைத்தையும் பிராணனம் பண்றது அது இந்த பகவான் கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் கொத்து வரும். சாதாரணமான முக்கிய பிராணம் சொன்னாக்கா ஆத்ம சுரூபத்திலேயோ அச்சேதனமான கல்லு உடஞ்சு போன கட்டைகள் இவைகள்லாம் இருக்கிறது இல்லையே அது நம்ம லோகத்துல பார்த்துட்டு தான் இருப்போம். அதனால இந்த பிராணசத்துவத்தினால அர்த்தம் என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா பர்ம பிராணனம் பண்றவன் எல்லாத்தையும் இருக்க வைக்கிறவன் எல்லாத்தையும் ஜீவிக்க வைக்கிறவன் அது யார் அப்படின்னு பரமாத்மா பூண்டிதான் அமையும். அதனால சொல்ற மாதிரி எவ்வளவு முக்கிய பிராணன் வாயுனுடைய ஒரு விற்பி ஒரு வியாபாரம் அதுதான் இது ஒரு விபாகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த அதிகரணத்தினால போன அதிகரணத்துல ஆகாசத்துக்கு ரூடி தியாகம் பண்ணிட்டு பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம் ஆகாசம் ஆனா பிரத்யக்ஷமா பார்க்கல ஆனா பிராணனை பிரத்யக்ஷமா பாக்கிறமே லோகத்துல எல்லாரும் பிராணனை வச்சிருந்தாலும் கண்டுபிடிக்கிறோம்லாம் சொல்லணும் அதையே கண்டனம் பண்ற. ஆமா அது வந்து ஜீவன் கிட்ட இருக்கு எப்படி உடம்பு உடம்பு இருக்கிறதுனால அதே அச்சேதனங்கள்ட்ட பார்க்க முடியலையே அல்லது ஜீவஸ்வரூபத்துல அந்த பிராணம் கிடையாது அங்க நம்ம பாக்குறது இல்லையே அதனால எப்படி வச்சுக்க முடியும் அது சரியா. அதனால இந்த இடத்துல முக்கிய பிராணம் சொல்லப்பட வேண்டும். சூத்திரார்த்தம் இவ்வளவுதான் அதையேவ பிராணம் பூர்வத்த ஹேத்து உரையவ அதையேவ அதனாலதான் முன்னாடி சின்ன ஹேத்து என்ன ஹேத்து தள்ளிங்கள் எப்படியானால் பகவானுடைய லிங்கங்கள் அங்கு காணப்பட்டதோ இங்கேயும் பகவானுடைய லிங்கங்கள் காணப்படுகின்றன. சர்வ பிராமண ஹேதுத்வம் சர்வ பிரளய காரணத்துவம் சர்வ உற்பத்தி காரணத்துவம் சர்வ பிராணனம்னாக்கா எல்லாத்தையும் ஜீவிக்க வைக்கிறது அனைத்தும் இவங்கிட்ட தான் அங்கிருக்கு. அதனால இங்க பரமாத்மாவான் சொல்லப்படுறோம். இப்ப பாருங்க பிராணாயத்தம் ஹி தேகாதிக்கம் விசதிகிதம் தேன தத்காரணத்துவம் சுத்தித்தம் கௌடிசக்தியா சுதிரடமிதினதது வோமவத் பாதனீயம் தன்ன பிராணச்ச காஷ்டாதிசு மகிமஹதே பூர்வவச்ச அனுவாதாது ஆகாசோக்தே விவோக்தே பகவதி நிகில பிராணனத்யாபி திருஷ்டே கவிதாச்சிதசிம்ஹாய கல்யாண குணசாலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.